ജ്ഞാനാനന്ദമയം ദേവം നിർമ്മലസ്ഫടികാകൃതി ആധാരം സർവവിദ്യാനാമയഗ്രീവമുപാസ്മഹേ ശ്രീലക്ഷ്മീവല്ലഭാരംഭാം വികനോ മുനിമധ്യമം അസ്മദാചാര്യ പര്യന്താം വന്ദേ ഗുരുപരംപരാം. അങ്ങനെടുമതിൽ കുടസൂഴയൊത്തി എന്നും മണിനകരത്തുലകണിത്തും വിളക്കും ജോലി വെങ്കതിരോൻ കുലത്തിർക്കോർ വിളക്കായി തോന്നി വിങ്ങുളതും ഉയക്കൊണ്ട വീരം തന്നെ ശിങ്കനെടും കരുമുകിലെ രാമം തന്നെ കിള്ളി നഗർ തിരുച്ചിത്രകൂടം തന്നൊരു എങ്കൾ തനിമുതൽവൻ എംപെരുമാൻ തന്നെ என்று கொளோ கண்குளிர காணு நாளே. ஆழ்வார்கள் அனுபவம் இன்று ஒரு இறைச்சொல். அஞ்சி அழுதேன், அஞ்சி அழுதேன் என்ற சொல்லை அந்த தொடரை சொற்றொடரை அனுபவிக்க இருக்கிறோம். அஞ்சி அழுதேன். ஆழ்வார்கள் என்பவர்கள் இந்த மண்ணிலே பிறந்தார்கள். சிலர் அயோனிஜர்கள் என்று சொல்லி தாய் வயிறு காணாதவர்கள் என்றாலும் நம்மை போல அனுபவங்களை நமக்காக இங்கே தந்துவிட்டு சென்றிருப்பவர்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று திருக்குறள் பேசும். இந்த உலகத்திலே மனித ஜென்மம் மிகவும் அரிதானது. நரஜன்மோ துர்லபகா, அரிது அரிது மானிடராது அரிது. ஆனாலும் அப்படி மனிதப் பிறவி கிடைத்தாலும் அதை வையத்து வாழ்வீர்கள் என்று கோதைப்பிராட்டி சொன்னது போல வாழும் வகை தெரிந்து வாழ வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அருமையான குரல். உண்மையம் காலடியிலே எவ்வளவு விஷயங்கள் கற்க, படிப்பது வேறு கற்பது வேறு. கசடர கற்க, கற்பவை கற்க, கற்றபின் நிற்க, என்ன அழகு! எதை படிக்க வேண்டும்? கற்பா ராமபிரானலையா மற்றும் கற்பரோ என்று பேசுவார் நம்மாழ்வார். இப்படி காலம் மிகவும் குறைவானது. இந்த காலத்தை பயன்படுத்த வேண்டும். ஆழ்வார் பெருமான் நமக்காக பேசுகிறார். அஞ்சி அழுதேன் என்று ஒரு பாசுரத்திலே கூறுகிறார். ஏன் அஞ்சினார், ஏன் அழுதார்? பழுதே பல பகலும் போகினவென்று அஞ்சி அழுதே, பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன், அரவணை மேல் கண்டு தொழுதேன் கடலோதம் காலழைப்ப கண் வளரும் செங்கல் அடலோத வண்ணர் அடி, கடலோத வண்ணர் அடி. பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன், அரவணை மேல் கண்டு தொழுதே. இந்த பாட்டிலே எம்பெருமானுடைய அருளானது தமிழத்திலே நெடுங்காலம் பயன்படாதிருந்ததை நினைத்து அந்தோ நெடுங்காலம் பாழாய் போய்விட்டதே என்று அனுதாபப்படுகிறார். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்று காலத்தையும் இங்கே கூறுகிறார். இறந்த காலத்தை பற்றிய வருத்தம், நிகழ்காலத்தை பற்றிய மகிழ்ச்சி, எதிர்காலத்தை பற்றிய அச்சம், இந்த மூன்றையும் இங்கே நாம் கவனிக்கிறோம். தொழுதேன் அரவணை மேல் கண்டு தொழுதேன், கடலோதம் காலைப்ப கண்வளரும் செங்கல் அடலோத வண்ணரடி, கண்டு தொழுதே தான் இருப்பது இரு தருமா ஞானமாகையினாலே இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திருமங்கையாழ்வார் கூட சொல்லுவார், ஆற்றங்கரை வாழ் மரமோல் அஞ்சுகிறேன் என்பார். ஆற்றங்கரையின் மரமும் மரசறிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே என்பார் அம்மையார். இங்கே எம்பெருமான் அருளை பெறுவதற்காக துடிக்கும் ஆழ்வார் அஞ்சு அழுதேன் என்று சொல்கிறார். இப்பிறவிக்கு முன்னே எத்தனையோ பிறவிகள், எத்தனையோ ஜென்மம் எடுத்தெடுத்தே இழைத்தேன் என்று பாடுவார்கள் பஜனையிலே. பேயாழ்வார் இடத்தே பேசுவார், சென்ற நாள் செல்லாத செங்கன்மால் எங்கன்மால் என்ற நாள் என்னாலும் நாளாகும் என்கிறார். அதாவது எம்பெருமானை நினைக்காத நாட்கள் எல்லாம் வீணான நாட்கள். ஆகையினாலே இங்கே முதல் வரி மிகவும் முக்கியமானது. பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன். காலம் வீணாக போய்விட்டதே என்று கவலைப்படுகிறது. உலகத்திலேயே காலம் ஒன்றுதான் மீண்டும் பெற முடியாத ஒன்று. மற்றவற்றை ஓரளவுக்கு பெற்றுவிடலாம். காலம் என்பதை டைம் அண்ட் டை வெயிட் ஃபார் நோ மேன் என்பார்கள். தொண்டடி பொழியாழ்வார் பேசுகிறார், வேதன் நூறு பிராயம் நூறு மனுஷதாம் புகுவரேனும் பாதி முறங்கி போகும் நின்றதில் பதினையாண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. காலம் எப்படி வீணாக போகிறது சொல்லுகிறார். பிணி பசி மூப்பு துன்பம் என்றெல்லாம் சொல்லுவார். திருச்சந்த விருத்தத்திலே மைசிப்பிரான் பேசுகிறார், வாழ்களாகி நாள்கள் செல்ல நோய்மை குன்றி மூப்பெய்தி மாலு நாளதாதலால் வணங்கி வாழ்த்தன் நெஞ்சமே ஆனதாகும் தன்மை என்று நன்குணர்ந்த தன்றியும் மிழ்விலாத போகம் நல்க வேண்டும் மாலபாதமே. வாழ்களாகி நாள்கள் செல்ல கடிகாரத்தை காதிலே வைத்து பார்க்கிறாராம். அது டிக்கு டிக்கு என்று சொல்லுகிறதாம். டிக் டிக் என்றால் டிஏசிகே டிக், அதாவது இந்த நேரம் டிக்கு டிக்கு, கடந்து விட்டது கடந்து விட்டது கடந்து விட்டது என்கிறதாம். ஆக காலமானது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும், டிக்கை டீக்காக்கிக் கொள்ள வேண்டும் என்பார்கள். அப்படியாக ஒரு பெரியவர் கங்கைக்கரையை காலாலே நடந்து கடந்தார். அது ஒரு அட்ட யோகம். அதற்காக ஏறக்குறைய 50 ஆண்டுகள் செலவு செய்து முயற்சி செய்து கங்கை நதியிலே காலாலே நடந்தார். 50 ஆண்டுகள் அதை செய்து முடித்துவிட்டு ஒரு ஞானியிடம் சென்று, நான் ஒரு சாதனை செய்தேன், 50 ஆண்டுகள் முயற்சி செய்து கங்கையிலே தண்ணீரிலே காலாலே தண்ணீர் மேலே நடந்து வந்தேன், இதற்கு முயற்சி செய்து பயிற்சி செய்து செய்தேன் என்று சொல்லி பெருமையாக சொன்னார். அந்த ஞானி சொன்னார், 50 வருஷம் வீணாக்கி விட்டீர்களே, அப்பொழுதெல்லாம் 50 பைசா கொடுத்தால் ஒரு படகிலே இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு ஏற்றிக்கொண்டு விடுவார்கள். 50 பைசாவுக்கு வரக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் 50 ஆண்டுகள் வீணாக்கி விட்டீர்கள் சொன்னார்கள். அது மாதிரி இங்கே பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன் என்றார் ஆழ்வார். இதையேதான் திருமங்கை ஆழ்வார் பேசுகிறார், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்தையர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர்கம்மோடு அவர்தரும் கலவியே கருதி என்று சொல்லுகிறார். பாவியேன் உணராதித்தனை பகலும் பழுதுபோயொழிந்தன நாட்கள் செமமே வேண்டி திவினை பெருக்கி தெரிவேமார் உருவமே மருவி உமனால் கண்ட கனவினும் பழுதாய் ஒளிந்தன கழிந்தன நாட்கள். இப்படி திருமங்கை ஆழ்வார் பேசுவார். பலர் இப்படி பேசி இருக்கிறார்கள். இதைத்தான் இங்கே முதல் திருவந்தாளியிலே பொய்கை ஆழ்வார் பேசுகிறார், பழுதே பலகா பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன். ஏன் பகலை சொன்னார் இரவை சொல்ல வேண்டும் ஒருத்தர் கேட்டார். அதற்கு பதில் சொன்னார் இன்னொரு ரசிகர், இரவு தானாகவே போய்விடுகிறது, உறக்கத்திலே போய்விடுகிறது. பெரியவர்கள் எல்லாம், ஞானிகள் எல்லாம் பகலையே நாரணனாக பார்த்தார்கள். பகல் கண்டேன், நாரணனை கண்டேன் என்றார்கள். ராமனை என்று பார்க்கவில்லையோ அல்லது ராமனால் என்று பார்க்கப்படவில்லையோ, அன்று அது கொடிய நாள், அதிர்ஷ்டமில்லாத நாள் என்று சொல்லுவார்களாம் அயோத்தியிலே உள்ள மக்கள் எல்லாம். எனவே எம்பெருமானை பேசுவது, எம்பெருமானை நினைப்பது, எம்பெருமான் புகழை கேட்பது, என்னிணைந்து போக்குவரின் போது கால் கலந்த மேனியான், கை கலந்த ஆழியான், பால் கலந்த வலிவன், பால் கலந்த வல்வையற்றான் பாம்பனையான், சீர் கலந்த சொல் நினைந்து போக்காரேன். இந்த வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்கிறீர்களே. பாலஸ்தாவது கிரீடா சக்தகா, தருணஸ்தாவது தருணி சக்தகா, விருத்தஸ்தாவது சிந்தா சக்தகா, பரமே பிரம்மணி கோபின சக்தகா என்று பரிகோவிந்தம் கூறும். வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்கிறீர்களே. எனவே ஆழ்வார் பெருமான் நமக்கு அறிவுறுத்துகிறார், வீணான வாழ்க்கையை செலவிப்பதை விட்டுவிட்டு இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. கடலோதம் காலலட்ப கண்வரரும் செங்கன் அடலோதவன் நரடி அரவண மேல் கண்டு தொழுதேன். இரவிலே படுத்துக் கொள்ள செல்லும் போது கூட அரவத் தமிழியுடும் அரவிந்த பாவையுடும் என்று சொல்லி சீரசாகர தரங்க சீகரா என்ற ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவார்கள் பெரியவர்கள். இணைவிலே படுத்துக் கொள்ளும் பொழுது எம்பெருமானை மனதிலே நினைக்க வேண்டுமா, இதயத்திலே பள்ளி கொள்ள வைக்க வேண்டுமா, எப்படி பள்ளி கொள்ள வைக்கும் அற்புதமாக சொல்லுகிறார்கள். திருப்பார்க்கிலே உள்ள எம்பெருமான் எப்படி பள்ளி, ஏன்னா எம்பெருமான் பள்ளி கொள்ளும் போது அவனுக்கு படுக்கை தேவை. அந்த படுக்கையோடு எம்பெருமானை ஆதிசேஷனோடு சந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககன சதுசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமல நயனம் யோகி தியான கம்யம், அதுதான் முக்கியம். யோகி தியான கம்யம் அந்தே விஷ்ணு பவ பயகரம். இப்படி மனதிலே எம்பெருமான இதய கமலத்திலே பள்ளி கொள்ள வைத்து காலையிலே எழுந்திருக்கும் பொழுது ஹரி ஹரி ஹரி ஹரி என்று சொல்லி மெல்ல எழுந்து உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி எழுந்த பேரரவும் இப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள். எனவே நாமும் நம்முடைய காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று, அதற்கு எம்பெருமான் அருள வேண்டும் என்று வேண்டுவோமாக. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே ஓமகநாதம் புரிந்திடு நன்மையை கண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றதும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்திழவாழ் துளி சோழ குழாரண்யமே மங்களாசாதனமதாச்சாரிய புரோகமி தர்வைசபூமிராச்சாரியை பிரகிருதாயாஸ்து மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசேபூய நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.